அஸ்மத்குருப்யோ நமஹ ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மஹீயசே சர்வபூத நிவாசாய வாசுதேவாய சாட்சினே நமோ வ்யக்தாய சூக்ஷ்மாய பிரதான புருஷாய ச சதுர்விம்சத் குணஜ்ஞாய குணசங்க்யான ஹேதவே நமோ த்விஷீர்ஷ்ணே த்ரிபதே சதுஷ்ருங்காய தந்தவே சப்தஹஸ்தாய யஜ்ஞாய த்ரயீ வித்யாத்மனே நமஹ. நம சிவாய ருத்ராய நம சக்தி தராய ச சர்வ வித்யாதிபதயே பூதானாம் பதயே நமஹ. நமோ ஹிரண்ய கர்ப்பாய பிராணாய ஜகதாத்மனே யோகேஸ்வர்ய ஶரீராய நமஸ்தே யோகஹேதவே நமஸ்தே ஆதிதேவாய சாட்சி பூதாய தே நமஹ. நாராயணாய ரிஷயே நராய ஹரயே நமஹ. நமோ மரகத ஸ்யாம வபுஷேதிகத ஸ்ரீயே கேசவாய நமஸ்துப்யம் நமஸ்தே பீதவாசசே. த்வம் சர்வ வரதஹ பும்ஸாம் வரேண்ய வரதர்ஷப அதஸ்தே ஸ்ரேயசே தீராஹ ஸ்ரீபாதரேணுமுபாசதே. யக்ஞேஷ யக்ஞ புருஷாச்யுத தீர்த்தபாத தீர்த்தஸ்ரவஸ்ரவணமங்களநாமதேய ஆபன்னலோகவ்ரிஜினோபசமோதயாத்ய ஷம்நஃ க்ருதீஷ பகவன்னசி தீனநாத. விஸ்வாய விஸ்வபவனஸ்திதி சம்யமாய ஸ்வைரம் க்ருஹீத புருஷக்தி குணாய தா பூம்னே ஸ்வஸ்தாய ஷஷ்வதுபப்ருங்கித பூர்ண போத வ்யாபாதிதாத்ம தமசே ஹரயே நமஸ்தே. சலயசே விக்ரமணே கோபால கிருஷ்ணாவலி மத்புத வாமனா பதனகனீர ஜனித ஜன பாவனா கேசவா த்ருத வாமன ரூபா ஜய ஜகதீஷ ஹரே. த்ருத வாமன ரூபா ஜய ஜகதீஷ ஹரே. பகவானுடைய சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக, தர்மத்தை காப்பாத்துறதுக்காக இருக்கக்கூடிய அந்த கருணையினால பல அவதாரம் எடுத்திருக்கா. அதுல ரொம்ப அனுபவம் இருக்கக்கூடியது வாமன அவதாரம். பொதுவா வாழ்க்கையில எல்லாமே நம்ம சம்பாதிச்சு வச்சுக்கிறதுலதான் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அதுல நிச்சயமா சந்தோஷம் கிடையாது. எப்பவுமே பகிர்ந்துக்கிறதுலதான் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை, அதுதான் நிம்மதியை தரும் அப்படிங்கிற பெரிய தத்துவத்தை இந்த கதை மூலமா நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். எதனால பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷம் கிடைக்கிறது? இப்ப எதுவா இருந்தாலுமே ஒரு வெள்ளத்தை வந்து ஒரு ஜலம் வந்து கட்டி கிடக்கிறதுனா அது கெட்டு போயிடும், அதுல இருந்து நாற்றம் வர தொடங்கிடும். அதே மாதிரி ஆம் வீடை வந்து சுத்தி பண்ணலைன்னா பொடி பிடிச்சு அசுத்தியாயிடும், வாசம் பண்றதுக்கு கூட யோக்கியதை இல்லாம ஆயிடும். அதே மாதிரி எதுவா இருந்தாலும் சரி, கட்டி கட்டியா இருந்தா அது எதுவுமே நம்ம தொடாம யாருக்கும் பகிர்ந்துக்காம சுத்தி பண்ணாம அதுக்கு ஒரு சலனம் ஒரு சேஞ்ச் அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லாம இருந்தாக்கா நிச்சயமா அது நம்மளுக்கு கஷ்டத்தை தான் தரும். அது சந்தோஷமாகட்டும், சாப்பாடாகட்டும், தனமாகட்டும், அர்த்தமோ எதுவா இருந்தாலும் சரி, எப்பவுமே கொடுக்க கொடுக்கதான் அதனுடைய அந்த ஆனந்தத்தின் அளவு அதிகரிக்கும். அப்படி பகிர்ந்துக்கிறதுனால மத்த ஜீவ சராச்சரங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதுனால, அதனாலதான் நம்மளுடைய சாஸ்திரம் எடுத்து அந்த விதிப்படி நம்ம வாழ்ந்தாலே கார்த்தாலேருந்து கோலம் போடுறதுலேருந்து, வாசு தெளிச்சு கோலம் போடுறதுலேருந்து அத்தனை தூங்குற வரைக்கும் பரியந்தம் பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் அப்படிங்கிற மாதிரிதான் வச்சிருக்கா. காக்கைக்கு சாப்பாடு போடுறது, இத்தனை விஷயங்கள் நம்மளோட நம்மளுக்கு இருக்கிற விஷயத்தை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கறதுக்காகவே பல வழிமுறைகளை பெரியோர்கள் நம்மளுக்கு வகுத்து தந்திருக்கா. அப்படி மத்தவங்களுக்கு உபகாரம் பண்றதுனால நம்மளுடைய ஸ்ரேயஸும் கூடுறது, பகவானும் பிரீத்தி அடையற. ஹரிஃப் பிரீத்திஹி, பகவானை பிரீத்தி படுத்துறதுக்கு தானே நம்மளுடைய வாழ்க்கையே. பகவானும் பிரீத்தி அடைஞ்சு நன்மைகளை நம்மளுக்கு ஆசீர்வாதமாக தரார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த வாமன அவதாரத்துல மகாபலி சக்கரவர்த்தி அப்படிதான் நம்மளுக்கு காட்டி தரார். எது என்ன கதை அப்படின்னு பார்த்து அதுக்குள்ள அர்த்தத்தையும் அனுபவம் பண்றோம். தேவர்களுடைய தலைவர் யாருன்னா இந்திரன், அதேதான் அசுரர்களுடைய தலைவர் தான் மகாபலி சக்கரவர்த்தி. யார் மகாபலி சக்கரவர்த்தி? பிரஹ்லாதனுடைய பேரன், ஹிரண்யகசிபுவுடைய மகன் பிரஹ்லாதன், பிரஹ்லாதனுடைய மகன் விரோசனன், விரோசனனுடைய புத்திரன் தான் மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு இருக்க. இவன் அந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடக்கிறது. இந்த போர்ல இந்திரனுடைய வஜ்ராயுதத்தினால ஒரு அட்டி வாங்கி மகாபலி மாண்டு கீழே விழுந்து விடுறார், செத்தே போயிடுறார். அப்படின்னா ஸ்ரீசுகர் எடுக்கிறார். பராஜித ஸ்ரீரசுபிஷ்சஹாபிதோம் ஹீந்திரேணராஜன் பிருகுபிஹி சஜீவிதஹ சர்வாத்மநாதான் அபஜத் பிருகூன் பலிஹி சிஷ்யோ மகாத்மார்த்த நிவேதனேன. மாண்டு விழுந்துடுற, என்னடா மகாபலி சக்கரவர்த்தி செத்து போயிட்டா அப்படிங்கிறோமே அப்படின்னா, இது அவரை செத்து போன சமயத்துல இந்த அசுரர்கள் இதை கவனிக்காம தேவர்கள் கூட நன்னா சண்டை போட்டுன்னு இருக்கா. என்ன அடிச்சுக்கிறா? நேர நாரதர் வந்து சொல்றா, என்ன சண்டை போடுறீ நீங்கள்? இல்ல இல்ல, தேவர்கள் அத்தனையும் ஒழுத்து கட்டுறதுக்காக பண்றோம் அப்படின்னா, அப்ப நாரத மகர்ஷி நீங்க உங்க தலைவரை பாருங்கோ, அங்க செத்து மரணம் அடைஞ்சு படுத்துட்டு இருக்க, நீங்க முதல்ல போரெல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம், முதல்ல அவருக்கு உயிர் கொடுங்கோ அப்படின்னு சொன்னார். எப்படி உயிர் கொடுக்கறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொன்னும், அவருடைய ஆச்சாரியர் இருக்காரு சுக்ராச்சாரியர், அவர் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார், அங்க போய் கேளுங்கோ, அவர்கிட்ட சஞ்சீவினி மிருத சஞ்சீவினி அப்படின்னு ஒரு மந்திரம் உண்டு, அந்த மந்திரத்தினால பிழைக்க வித்துடுவார் அப்படின்னு அசுரர்களுக்கு போதனை பண்ண, நாத்தர் சொன்னா நோ அப்பீல், லோக குருனா மூணு உலகத்துக்கும் இன்ஃபர்மேஷன் பாசேஜ் பாஸ் பண்றது இவர் தான், அதனால அக்குருவோடைய ஸ்தானம், அதனால அப்படியே பண்றோம் அப்படின்னு அசுரர்கள் போரை விட்டுட்டு நேரா போய் சுக்கராச்சாரியரை நாடி போறா. அந்த மகாபலியுடைய அந்த சடலத்தை எடுத்துட்டு போனார்கள். இப்ப தேவர்கள் நினைச்சா, ஆச்சு மகாபலியுடைய கதை முடிஞ்சது, இனி தேவர்கள் நாங்கள் எங்களுடைய அரசாட்சி தான், யாருமே இனிமே தடை வரப்போறது இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தா. இவா நேரா போய் சுக்கராச்சாரியர் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அங்க போய் கேக்குறா இப்படி சடலத்தை காட்டி, இது யாரோட சடலம் அப்படின்னு சொன்ன மகாபலி சக்கரவர்த்தி. அச்சோ, மகாபலி சக்கரவர்த்தியோடதா? அவர் குருவுக்கு ஒரு இரக்கம் வரது. ஏன்னா மகாபலி சக்கரவர்த்தி என்னதான் அசுர குணங்கள் இருக்கட்டும், அசுர குலத்துல பிறந்துக்கட்டும், பல துஷ்ட குணங்கள் இருந்தாலும் அவர் ஆச்சாரிய பக்தியில சிறந்தவர் அப்படின்னு எடுக்கிறார். ஆச்சாரியன் மேல அவ்வளோ பக்தி, அவ்வளோ மரியாதை, அவர் சொன்ன வாக்கை மீற மாட்டார், அப்பேற்பட்ட பக்தி, அதனால ஆச்சாரியனுக்கு பிரியம் இருக்குமே, அதனால என்ன இப்படி இவரை நான் வந்து உயிர் கொடுக்கிறேன் அப்படின்னு அந்த சஞ்சீவினி மந்திரத்தால உயிர் கொடுத்தார். அதுக்கப்புறம் விஸ்வஜித்து அப்படிங்கிற ஒரு யாகத்தை பண்றார். இந்த மூணு உலகத்துக்குமே ராஜா அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்திய வச்சு பட்டாபிஷேகமே பண்ணி விடுறார் சுக்கராச்சாரியர். அதுக்கப்புறம் அத்தனை சேனையுமே கூட்டிட்டு போனாரா. எங்க அப்படின்னு கேட்டா, இந்திரனுடைய புரிக்கு போறார். சுக்கராச்சாரியர் ஜெயா விஜய் பவா, ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினால மகாபலி சக்கரவர்த்தி எல்லாரையுமா கூட்டிட்டு அங்க போறார். கடைச்ச ஆயுதத்தை எல்லாம் எடுத்துண்டு அங்க இந்திரனுடைய அந்த புரியில, அமராவதி அந்த புரியில வெளியில நிக்கிறார். சுக்கராச்சாரியர் ஒரு சங்கு கொடுத்திருந்தாராம், அந்த சங்க ஊதினாராம். அந்த சங்கு நாதம் கேட்டதும் பயந்து போயிட்டா. தேவலோகமே ஒரு நடுங்கு நடுங்கிட்டு. அப்போ இந்திரன் யாரு பாத்துட்டு வா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அடியார்களை அனுப்பி வைக்க, அங்க போய் பார்த்தா மகாபலி சக்கரவர்த்தி முன்னாடி விட அதி தேஜஸ்வியாக சக்தியோட அத்தனை சேனையும் திரட்டிந்து அங்க அதி கோபத்தோட அங்க நிக்கிறார். யுத்தத்துக்கு தயாராக வந்திருக்கார். இத பார்த்து நேரா போய் இந்திரன் சொல்ல, அச்சுச்சோ பயந்து, ஏன்னா பொதுவா செத்து போனவா திரும்பி எழுந்து வந்தாலே பயம், இது வந்து ரொம்ப கோரமா வர வந்திருக்கார் அப்படின்னு கேட்டதும் பயந்து போய் நேரா தன்னுடைய குருவான பிரகஸ்பதியை நாடி போனார். சுவாமி என்ன பண்றது தெரியலை, அருள் பொறியுங்கோ, இப்படி ஒரு சக்தியோட மகாசக்தியோட வந்திருக்கார், நம்ம தேவர்களுக்கு தேவர்களை போருக்கு கூப்பிடுறார், என்ன பண்றது, நீங்க தான் காப்பாத்தணும், எனக்கு வழியே இல்லை உங்களை விட்டா அப்படின்னு சரணம் அடையறார். அப்ப சொல்றார் குருவும், ஜானாமி மகவன் சத்ரோஹோ உன்னதே ரஸ்ய காரணம் சிஷ்யாயோபகிருதம் தேஜோ பிருகுபிர் பிரம்மவாதிபிஹி. அப்போ எனக்கு இந்த விஷயம் தெரியும், ஜானாமி மகவன் என்ன அப்படின்னா ஒண்ணுமில்ல, மகாபலி சக்கரவர்த்தி எப்படி பிழைத்தார் அப்படின்னா பிருகு சக்கரவர்த்தி சுக்கராச்சாரியருடைய அனுகிரகத்துல அந்த மகாபலி திருப்பி உயிரை பெற்றான். அவருடைய அனுகிரகத்தினால, ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால இப்ப உன்னை வந்து யுத்தத்துக்கு கூப்பிடுறான் அப்படின்னா, சரி சுவாமி எப்படியாவது என்ன காப்பாத்துங்கோ அப்படிங்கிறார். அப்போ குரு திருப்பி சொல்றார், அவர் வந்து ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால ஆச்சாரிய பக்தியினால உயிர் பெற்று வந்திருக்கான் அப்படின்னு சொல்றார். சரி அதுக்கு என்ன நீங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு இந்திரன் சொல்றார். இந்திரனுக்கு ஏற மாட்டேங்கிறது, என்னன்னா ஆச்சாரிய பக்தி பண்ணினா நிச்சயமா ஜெயிக்கலாம், அப்படி குரு பக்தி தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஆனா மண்டையில ஏற மாட்டேங்கிறது. அப்போ நீ நீ வந்து அதுக்கு செறிவுப்பட்டு வரமாட்டேப்பா, உன்னால முடியாதுன்னு படாருன்னு சொல்லிட்ட. சொல்லி என்ன பண்றது தெரியலை அப்படின்னு தவிச்சுட்டு இருக்கத்த அந்த குரு சொல்ற, நீ ஒரு காரியம் பண்ணு, இங்க இருந்து இப்ப ஒளிஞ்சுடு, இந்த தேவலோகத்தை விட்டு ஓடி விடு, நீ இங்கயாவது போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றா. உனக்கு மீண்டும் ராஜ்யத்தை கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான், இப்ப நீ இதை விட்டு செல்வத்தை பூரா கொடு, செல்வம் கிடைச்சதும் மகாபலிக்கு கர்வம் வந்துடும், அந்த கர்வத்தினால எப்படி ஆச்சாரிய பக்தி பண்றாரோ இப்போ அந்த ஆச்சாரியனையே நிந்தை பண்ணக்கூடிய காலமும் வரும் கர்வத்தினால, அப்படி ஆச்சாரியனுடைய வாக்குலேருந்து வார்த்தையிலேருந்து சாபம் கிடைச்சாதான் உனக்கு வந்து ஜெயம் கிடைக்கும், இல்லேனா வேற எந்த வழியும் எனக்கு காண்றது இல்லைப்பா அப்படின்னு குரு சொல்றார். தேஷாமே வாபமானேன சானுபந்தோ வினங்ஷ்யதி. கர்வம் வளர்ந்தா ஆச்சாரிய நிந்தை எல்லாரையும் நிந்தனை பண்ணுவோம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தையே மறந்து போயிடும், கண்ணு மறைக்கும் மாயையை. மாயை வந்து எப்பவுமே நம்ம கண்ணு மறைக்கும். அதுக்குதான் பெரியவரெல்லாம் சொல்லுவா, எது கிடைச்சாலும் ஹம்பிளா இரு, அடிய தாசனாக இரு, எல்லாம் பகவான் தரார், அது எப்ப வேணும்னா போலாம், இந்த உலகத்துல எதுவுமே சாஸ்வதம் கிடையாது, அப்புறம் எந்துக்கு அதுல கர்வம் கொள்ளுவானே, நம்ம சரீரம் கூட சாஸ்வதம் கிடையாது, நம்ம கூட வராது அப்படிங்கறத அது கர்வம் கொண்டு என்ன பிரயோஜனம், இன்னைக்கு பாக்குறவால நாளைக்கு பார்க்க மாட்டோம், அப்பா அம்மான்னு இந்த ஜென்மத்துல சொல்றோம், அவ போன ஜென்மத்துல வேற யாரும், அடுத்த ஜென்மத்துல வேற யாரும், சின்ன ஜேர்னி தான், இதுக்குள்ள எவ்வளோ எல்லாம் நம்மளுடைய இந்த நெகட்டிவிட்டியை வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம், துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக எல்லார்டையும் பக்தியோட பிரேமையோட பழகிறதல்லவா முக்கியம். அதனால இவ குரு பிரஹஸ்பதி சொல்றார், அவனுக்கு கர்வம் வந்துடும், அதனால ஆச்சாரியனுடைய வார்த்தையை யாராலையும் மீற முடியாது, ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை யாராலையும் தடுக்க முடியாது, அதே மாதிரி சாபத்தையும் தடுக்க முடியாது, ஏன்னா இந்திரனால இருந்து ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு கொடுத்து, அப்ப மகாபலியோடைய சக்தியை கம்மி பண்றது தானே ஒரே வழி. அதனால குரு அப்படி உபதேசம் பண்ணினார். இவ எல்லாருமா அந்த சொர்க்கலோகத்தையே விட்டு ஓடி போய் எங்க போறானா, கஷ்யபர் அதிதி தேவி இவாளுடைய ஆசிரமம், இவாள் தான் அப்பா அம்மா, இவாளுடைய ஆசிரமத்துல அங்க மரங்கள், செடி கொடிகள், பறவைகள், மான்கள், கிளிகள் இதாக அவ மாறினார்கள். கூடமான வேஷத்துல அங்க இருந்தார்கள். ஏன்னா தன்னுடைய ஸ்வரூபத்தையும் காட்டிக்கல, காட்டின்டா உயிர் போயிடுமே அப்படின்னு பயந்து போய் அப்பா அம்மாவா இருந்தா கூட அவள்கிட்ட கூட காட்டாம அவ கூடமான வேஷத்துல அப்படி பிரபஞ்சத்தோட பிரபஞ்சமா இருந்தார்கள். மகாபலி பார்த்தார், என்னடா யாரும் வரமாட்டேங்கிறா அப்படின்னு திறந்து போய் பார்த்தா இடம் பூரா காலி, யாருமே கிடையாது. அப்படின்னதும் பூஹு புவஹா சுவஹா அப்படின்னு மூணு உலகத்தையுமே மகாபலி சக்கரவர்த்தி அடக்கி வாழ்ந்து ராஜாவாக அரசாட்சி பண்ணிட்டு இருந்தார். இங்க கஷ்யப முனிவர் தீர்க்ககாலமா சர்வஜ்ஞான நிதியாக இருக்கக்கூடியவர் சமாதியிலேந்து எழுந்து வந்து தன்னுடைய வாசஸ்தானத்துக்கு ஆசிரமத்துக்கு வந்தார். அங்க பார்த்தா சபத்னீன் தீனவதனாம் கிருதாசன பரிகிரஹ சபாஜிதோ யதா நியாயம் இதமாக குருத்வஹ. பத்னியுடைய முகத்தை பார்த்தா ரொம்ப தீனவதனா, ரொம்ப தீனமான முகம் உடையவளாக இருக்கா, என்ன காரணம் அப்படின்னு கஷ்யபர் கேட்கறத அதிதி தேவி சொல்றார், என்னுடைய குழந்தைகள் எல்லாம் எங்க போனானே தெரியலை. இப்ப வந்து அந்த திதியுடைய புத்திரனான மகாபலி அந்த அவளுடைய குழந்தைகள் தான் சிம்ஹாசனத்துல ஏறி உக்காந்துட்டா, எங்க என்னுடைய குழந்தை எங்க போனானே தெரியலையே, அவளுடைய ஆக்ஷிய அரசாட்சிய பிடுங்கிட்டுட்டா, என்ன பண்றது தெரியலையே, அதனால நீங்க அதனாலதான் என்னுடைய துக்கம், என்னுடைய மனது வந்து ரொம்ப கஷ்டப்படுறது, துக்கத்துல ஆண்டு இருக்கேன். தஸ்மா தீஷ பஜந்தியாமே ஸ்ரேயஸ்சிந்தய சுப்ரத ஹிருதஸ்ரியோ ஹிருதஸ்தானான் சபத்னே ஸ்பாஹின பிரபோதனால நாதா, சத்வரதங்கள்ல நிஷ்டையும் ஞானமும் உள்ளவர் நீங்கள், நான் வந்து இந்த விஷயத்த அவளுக்கு நல்லது பண்றதுக்கு, மே ஸ்ரேயா என்னுடைய ஸ்ரேயஸ் எதுவோ, என்னுடைய நல்லது எதுவோ அதை யோசிச்சு அதுக்குண்டான இந்த இவாளுடைய சத்ருவான அவளை வந்து வதம் பண்ணி என்னுடைய குழந்தைகளை, வதம் இல்லை சபத்னியுடைய புத்திரர்கள் எடுத்துட்ட இந்த ஐஸ்வர்யத்தை திருப்பி என்னுடைய குழந்தைக்கே கொடுக்கும்படியாக பண்ணுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்றா. இப்படி சொன்னதும் கஷ்யப பிரஜாபதி சிரிக்கிறாராம், சிரிச்சு யோசிக்கிறா, சொல்றாளாம், விஷ்ணுஹோ மாயாபலம் அஹோ, விஷ்ணுடைய மாயா வைபவம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாரேன்மா, இந்த ஜீவ லோகமே ஸ்னேகபத்தம் இதம் ஜகத்து, ஸ்னேக பாசத்தால பரஸ்பரம் பந்தனம் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஜீவலோகமே, அன்புனாலதானே இங்க வந்து அம்மா பேசுறா. சரியா சொன்னா கஷ்யபருக்கு ரெண்டு பேருமே மனைவிதான், ஒரு ஆள் வந்து அசுரகுலம், இன்னொரு ஆள் சுரகுலம் அப்படின்னு, அதிதியும் திதி தேவியும் மனைவி, இந்த ஸ்னேக பந்தத்தினால எப்படி கட்டப்பட்டு இருக்கு பாரேம்மா. க்வ தேஹோ பௌதிகோ நாத்மா க்வ ச ஆத்மா ப்ரகிருதே ப்ரஹ, பஞ்சபூதங்கள் ரூபம் கொண்டதும் ஆத்ம வியதிகமா இருக்கக்கூடிய இடத்துல எங்க தேகம், பிரகிருத்தியில அதீதமான ஆத்ம தத்துவம் எங்க, யாருக்கு யாரு, யாரு பத்தி யாரு புத்திரர்கள், இப்படி எல்லாமே தோணுறதே, ஒரு கஷ்டம் கொடுக்கறதே, புத்திர ஸ்னேகம் வேண்டான்னு வைக்கிறதுக்கு முடியறதில்லை அப்படிங்கிற அந்த உபதேசத்தை பண்றா கஷ்யபர். அதிதி தேவிய புத்திரன் யாருப்பா, இதெல்லாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு பந்தமே தவிர அது சாஸ்வதம் கிடையாது, சனாதனம் கிடையாது, நம்ம ஆத்ம பந்து பகவான் அல்லவா, அவளை அல்லவா பாக்கணும்னு உபதேசம் பண்ணி பாக்குறா. அதிதி தேவியுடைய முகத்துல ஒரு திருப்தி காணலையாம் கஷ்யபர். அப்ப சொன்னார், நீ கேட்ட வரத்துக்கு என் கையில எதுவும் முடியாது, எனக்கு காப்பாத்த முடியாது, அந்த ஐஸ்வர்யத்தை திருப்பி உன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கறதுக்குண்டான சக்தி என்கிட்ட இல்லை, அதனால நீ ஒண்ணு பண்ணு, அதுக்கு ஒரு வழி சொல்றேன், உபதிஷ்டஸ்வ புருஷம் பகவந்தம் ஜனார்தனம் சர்வபூத குஹாவாசம் வாசுதேவம் ஜெகத்குரு, அந்த பகவான்கிட்ட தான் இதுக்குண்டான வழி, அவராலதான் என்னாவது உனக்கு பதவி கொடுக்க கூடிய சக்தி உள்ளது, திருப்பி பதவி கேட்கறதானே சேர அதிதி தேவி, அந்த பதவிய கொடுக்கறதுக்குண்டான சக்தி பகவான்கிட்ட தான், அதனால நீ பகவானையே நாடி பஜனம் பண்ணு அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு விரதத்தை சொல்லித்தரேன், அத விரதத்தை நிஷ்டையோட பண்ணு, பால்குண சியாமலய பக்ஷே துவாதசாஹம் பயோவிரத அர்ச்சயேதரவிந்தாட்சம் பக்தியா பரமயான்விதஹ. நீ வந்து பால்குணசியா அப்படின்னா பங்குனி மாசத்துல வெளுத்த பட்சத்துல 12 நாள் பயோவிரதா, பயசு அப்படின்னா பால்னு அர்த்தம், பாலை மட்டும் ஆகாரமா எடுத்துண்டு பரமையா பக்தியா ரொம்ப பக்தியோட இருந்து அரவிந்தாட்சம் அர்ச்சே, தாமரை கண்ணனாக இருக்கக்கூடிய பகவானை ஆராதனை பண்ணு. அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த வழிமுறை, இந்த பயோவிரதம் அப்படிங்கிற விரதம் எப்படி இருக்கணும்ங்கிறது அழகா சொல்லி கொடுக்கிறார் கஷ்யப முனிவர். சினி வால்யா மிருதாலிப்ய ஸ்நாயா க்ரோட விதீர்ணயா யதி லப்யே தவை ஸ்ரோதஹ ஸ்ரோதஸ்யேதம் மந்திரமுதீரயத். அம்மாவாசி நாள் இது எப்படி அப்படின்னா, அந்த விரதத்தினுடைய நிஷ்டைய அழகா சொல்றார். ஓடுற ஜலத்துல ஆலிப்ய ஸ்ரோதசி, ஓடுற ஜலத்துல போய் ஸ்நானம் பண்ணணும், மண் எடுத்து தேய்ச்சுக்கணும், பூமி தேவிய வழிபடணும். ஆதிவராக ரூபம் தானே முதல்ல பகவான் எடுத்தார், அந்த பகவான் எடுத்த அந்த பூமிய நமஸ்காரம் பண்ணினாதான் அந்த பாபத்தை இல்லாம பண்ணும். அதனால பூமிக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணணும். மேலும் பகவானை விக்கிரகத்திலேயோ தரையிலேயோ ஆதித்யன்லயோ ஜலத்திலேயோ அக்னியிலேயோ ஆச்சாரன்லயோ ஆவாகம் பண்ணணும். இத வச்சிருந்து சுவாமி ஆவாகனம் பண்ணி பகவானை மந்திரங்கள் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும். முதல்ல இந்த 9 ஸ்லோகங்கள் தான் நான் தியான ஸ்லோகமா சொன்னேன். நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மகியசே சர்வபூத நிவாசாய வாசுதேவாய சாட்சினே அப்படின்னு 9 ஸ்லோகங்கள் சொல்லி அந்த பகவானை ஆராதனை பண்ணு. சம்பா அரிசியில பாலுனால சமைத்து நெல் நெய்யே வெள்ளத்துல சேர்த்து சர்க்கரை பொங்கல் பண்ணி பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும். அது வந்து பிராமணாளுக்கு கொடுக்கணும். நீ விரதம் இருக்கிறத பால் மட்டும் தான், பயோ விரதம் தானே, அதனால பால் மட்டும் எடுத்துண்டு வீண் பேச்செல்லாம் பேசாமல் மௌன விரதமா இருந்த அவசியத்துக்கு மட்டும் பேசிண்டு எந்த பந்தமும் இல்லாமல் மத்தவாழ்கிட்ட சிந்தனை இல்லாமல் பகவத் சிந்தனையோட பக்தியோட ஏகாகிரதையோட தவம் இரு. அப்படி விரதம் எவ்வளோ நாள் அப்படின்னா 12 நாள் தான், 12 நாள் விரதம் இது. நிச்சயமா பகவானே உனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு பிரத்யக்ஷ தெய்வமான கணவர் இப்படி சொல்ல, அப்படியே நான் பண்றேன் அப்படின்னு அதிதி தேவியும் நன்னா அவர் சொன்ன மாதிரியே எதுவும் தப்பாமல் அந்த தபஸை அப்படி பண்ணினதும் சுவாமி பிரீத்தி அடைஞ்சு அங்க ஆவிர்வாவம் ஆகிறார். தஸ்யா பிராதுரபூத்தாத பகவானாதி புருஷ பீதவாசாஸ்சதுர்பாஹுஹு சங்க சக்கர கதாதர தம் நேத்ர கோச்சரம் வீக்ஷ்ய சஹசோத்தாய சாதரம் நாம புவிகாயேன தண்டவத் பிரீதி விஹ்வலா. ஆதி புருஷனான விஷ்ணு பகவான் பீதாம்பரதாரியாக சதுர்பாகுவாக சங்க சக்கர கதைகளை தரித்துண்டு அந்த அதிதி தேவி முன்னாடி பிராதுரபூத் ஆவிர் பவித்தார். அதை பார்த்ததும் சுவாமிய பிரத்யக்ஷமா பார்த்ததும் ரொம்ப ஆதரம் சாதரம் ரொம்ப ரெஸ்பெக்டோட எழுந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தாலே முள்ள எழுந்து அந்த பக்தி பிரேமையினால புவி காயேன தண்டவத்து நாம தண்டமாட்டமா தண்ட நமஸ்காரம் சொல்லுவோம், தண்டமாட்டமா விழுந்து நமஸ்காரம் பண்ணினா ஸ்தோத்திரம் பண்றா. யக்ஞேஷ யக்ஞ புருஷாச்சுத தீர்த்த பாத அதிதேவி உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை தீனநாதா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி தன் சரணம் அடைஞ்சுட்டா. இப்ப பகவான் சொல்றார், தேவ மாதர் பவத்யாமே விஜாத்தம் சிரகாங்கிதம், உங்களுடைய ஆசை எனக்கு தெரியும், குழந்தைகளை பத்தி உண்டான கவலை தான் நன்னா புரியறது, என்ன வேணும் அப்படிங்கறத அவ வதம் பண்ணணும் அப்படின்னு விட்டா அதிதி தேவி. அப்போ பகவான் சொல்லிட்டா, சாரி எனக்கு கொல்ல முடியாது, வதம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, பிராயோதுநாதே அசுரயூதநாதா அபாரணியா இதி தேவி மே மதிஹி. அதாவது ஆச்சாரனுடைய அனுகிரகம் இருக்கு, யாருக்கு, மகாபலிக்கு, அதனால வதம் பண்ண முடியாது, ஐஸ்வர்யம் நிரம்பி இருக்கக்கூடியவர் தான். அப்போ என்ன பண்றது தெரியலையே சுவாமி, நீங்களே பார்த்து நல்லது பண்ணுங்கோ அப்படின்னு அதிதி தேவி சொல்றா, என்ன படியுமோ என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுங்கோ சுவாமி அப்படின்னு பகவான்டே விட்டுட்டா. அப்ப சுவாமிக்கு திருப்பி சந்தோஷமாச்சு. ஏன்னா நம்ம எல்லாம் இருந்திருந்தா முடியாது சொல்றதுக்கா நான் இவ்வளவு 12 நாள் கஷ்டப்பட்ட விரதம் எடுத்தேன் அப்படின்னு பகவான்டையே தர்க்கம் பண்ண வாதம் பண்ண போயிருப்போம். ஆனா அதிதி தேவி ரொம்ப மெச்சோர்டா பகவான்டையே, நீங்க என்ன சொல்றீங்களோ அது பண்றேன், எது நன்மையோ அது பண்ணித்தாங்க, எது ஹிதமோ அது பண்ணுங்க அப்படின்னு பகவான்டையே விட்டதுனால பகவானுக்கு பிரீத்தி அடைஞ்சு சொல்றா, எத்தேனு கூலேஸ்வர விப்ரகுப்தா ந விக்ரமஸ்தத்ர சுகம் ததாதீம். எனக்கு மகாபலிய வதம் பண்ண முடியாது அப்படித்தான், ஆனா அவனுடைய அவன்கிட்ட இருக்கக்கூடிய ராஜ்யத்தை உங்களுக்கு உங்க குழந்தைக்கு மாத்தி தரேன் அப்படின்னு. அதாப்யுபாயோ மம தேவி சிந்தியா சந்தோஷிதஸ்ய விரதச்சரியையா தே மம அர்ச்சனம் ந அர்ஹதி கந்து மன்யதா ஸ்ரத்தானுரூபம் பல ஹேதுகத்வாத்னு. சுவாமி வந்து நான் யாரு மம அர்ச்சனம், என்னை அர்ச்சனை பண்ணி யாரு அர்ச்சனை பண்ணினாலும் பக்தி பண்ணினாலும் அவளுடைய சிரமம் வீண் போகாது, ஸ்ரத்தையோட பண்ணினிருக்கானா நிச்சயமா அதுக்குண்டான பலத்தை நான் கொடுப்பேன். துவயார்ச்சிதாச்சாஹம் அபத்ய குப்தயே பயோ விரதேனானு குணம் சமீடித ஸ்வாம்சேன புத்திரத்வம் உபேத்தியதே சுதான் கோப்தாஸ்மி மாரீச்சத பஸ்ய திஷ்டிதா. நீங்க பயோவிரதம் பண்ணினே அல்லவா அந்த விரதம், அதுல ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன், திருப்தி அடைஞ்சேன், அதனால உங்களுடைய வயத்திலேயே நான் குழந்தையாக பிறக்கிறேன், பிறந்து நான் உங்களுக்கு வேண்ட சந்தோஷத்தை நான் தரேன் அப்படின்னு பகவான் சொல்றார். ஆனா ஒரு விஷயம் கூட டிஸ்கிளைமர் மாதிரி போடுறார் சுவாமி, என்னது நைத்தது பரஸ்மா ஆக்கியம் பிருஷ்டயாபி கதஞ்சன சர்வம் சம்பத்தியதே தேவி தேவகுஹ்யம் சுசம்ருதம். இப்ப நான் வந்து உங்களுக்கு குழந்தையா பிறக்க போறேன் அப்படின்னு சொன்னேனே, இது வந்து யாருகிட்டயுமே சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா ரகசியம், சிலதெல்லாம் ரகசியமா தான் இருக்கணும், அதுதான் அழகு எல்லாருக்குமே. அது ரகசியமா இல்லை அப்படின்னா அது பலன் உண்டாயிடாது. நீங்க வந்து யார்ட்டையாவது சொல்லி அது மகாபலி காதல போய் விழ அது வந்து பிரச்சனை ஆயிடும், அதனால ரகசியமா இருக்கணும். நான் வந்து ஒரு குழந்தையா வரத்த அவ எல்லாரும் குழந்தையா பார்த்தாதான் இந்த டிராமா அப்படிங்கிற விஷயம் ஒழுங்கா சக்சஸ்ஃபுல் ஆகும். அதனால மங்களே நான் வந்து உங்களுக்கு அவதாரம் பண்றேன், நீங்கள் கூடமா நிகூடமா வச்சுக்கோங்கோ, அப்பதான் பலன் உண்டாகும் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே பண்றேன் சுவாமி அப்படின்னு அதிதி தேவியும் ஒத்துக்கிறான். கரெக்டா பத்ரபத மாசம், பத்ரபத மாசம்னா ஆவணி அம்மாவாசில இருந்து புரட்டாசி அம்மாவாசி அந்த ஒரு மாசம் அதுதான் பத்ரபத மாசம். இது வந்து சந்திரன் அடிப்படையா இருக்கக்கூடிய கால்குலேஷன். அந்த மாசத்துல சுக்ரபக்ஷம் ஸ்ரவண நட்சத்திரம் துவாதசி நாள்ல பகவான் வந்து அந்த அதிதி தேவிக்கு குழந்தையாக பிறக்கிறார். இத்தம் விரிஞ்ச ஸ்துத கர்ம வீரியஹ பிராதுர்பூவாமிருத பூரதித்யாம் சதுர்புஜா சங்க கதாப்ஜக்ரஹா பிஷங்கவாசா நளினாயதேக்ஷணா. சதுர்புஜதாரியாக சங்ககதை பத்மம் எல்லாம் எடுத்துண்டு பிஷங்கவாசா பீதாம்பரதாரியாக அரவிந்த லோச்சனன் அங்க அவதாரம் பண்ணினார். ஷியாமாவதாதோ ஜஷராஜகுண்டல த்விஷோல்லசத் ஸ்ரீவதனாம்புஜகுமான் ஸ்ரீவத்சவக்ஷா வலயாங்கதோல்லசத் கிரீட காஞ்சி குணசாரணூபரஹ மதுவிரத விராத விகுஷ்டயா ஸ்வயா விராஜித ஸ்ரீ வனமாலயா ஹரி பிரஜாபதேர் வேஷ்ம தமஸ்வரோசிஷா விநாசயன் கண்ட நிவிஷ்ட கௌஸ்துபம் ஸ்ரோணாயாம் ஸ்ரவணத்வாதஸ்யா மூர்த்தே அபிஜிதி பிரபுஹு சர்வே நட்சத்திர தாராத்யாஹ சக்ருஸ்தஜன்ம தக்ஷிணம் அப்படின்னு ஸ்ரீவத்சவக்ஷம் கிரீடம் காஞ்சி மூப்புறம் எல்லாம் போட்டுண்டு சாட்சாத் விஷ்ணு நாராயணனாகவே அவதாரம் பண்றார். எந்த முகூர்த்தம்னா அபிஜித் முகூர்த்தத்துல பகவான் அவதாரம் பண்ணினார். இப்ப வாமன்னாக்க அவதாரம் பண்ணினார் அப்படின்னு ஆவல, இங்க பகவானே அந்த அந்த அதிதி அம்மாவில 6 மாசம் இருந்து பிறந்து அந்த பகவத் காட்சி எல்லாருக்கும் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் டக்குன்னு எப்படி கிருஷ்ணன் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்ங்கிற மாதிரி சங்க சக்கர கதாதாரியாக காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி அதிதி தேவிக்கும் காட்சி கொடுத்து அதுக்கப்புறம் பகவான் வட்டு ரூபமாக வாமன வட்டுவாக மாறுறார். வாமனன் தான் சிறிய பிரம்மச்சாரி, வாமன வட்டு டார்ஃபா குட்டியா ரெண்டடி நீளம் அவ்வளவுதான், அத்தர சின்ன குழந்தையாக மாறறார். அப்போ பகவான் வந்துட்டார், அவதாரம் பண்ணிட்டார்னே, அந்த ஆசிரமத்துல இருந்த அத்தனை தேவதைகளும் பிரபஞ்சத்தோட பிரபஞ்சமா கலந்த அத்தனை தேவதைகளும் வந்துட்டா சுவாமிய பாக்கிறதுக்கு. வாமனம் தம்பட்டும் திருஷ்டுவா, அந்த சின்ன குழந்தை பொக்கம் இல்லாத அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷம் அடைந்தார்களாம் மாமுனிவர்கள். மாமுனிவர்களும் கஷ்யப பிரஜாபதியும் எல்லாருமா சேர்த்து முன்னிறுத்தி ஜாத்த கர்மம் போன்ற வைதிக கர்மாவை பண்ணினா. ஜாத்த கர்மம் எப்பவுமே பொதுவா தொப்பில் கொடி கட் பண்றதுக்கு முன்னாடி அப்பா அத்தியாயனம் பண்ணின அப்பா வந்து அந்த ஜாத கர்மா பண்ணணும் அப்படின்னு உண்டு. அப்ப அது தீட்டல்லவா கேட்டா, பிறந்த அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே தீட்டு கிடையாது, அடுத்த நாள்லயும் தான் தீட்டு தொடங்குறது. அப்புறம் 11வது நாள் நாமகரணம் பண்ணுவா. இப்போ ஜாத கர்மம் பண்ற அந்த குழந்தைக்கு பிறந்துட்டேன்னு உபநயனமும் பண்றா. உபநயனம் ஏன் அன்னைக்கே பண்ணுவாளா, பிறந்த உடனே பண்ணுவாளா கேட்டா, எப்ப உபநயனம் பண்ணலாம், 7 வயசுன்னு சொல்லுவோம், ஆனா கிடையாது. நம்ம மந்திரம் சொன்னா அந்த குழந்தை திருப்பி வாங்கி சேவிக்க தொடங்கினாலே அன்னைக்கே உபநயனம் போட்டுடலாம். அது ஸ்லோகம் சொல்லக்கூடிய அந்த சாமர்த்தியம் இருக்கணும். இப்போ பகவானுக்கும் அவதாரம் பண்ணிருக்கார், அந்த பிரம்மதேவருக்கே வேதம் சொல்லி கொடுத்த பகவான், பகவானுக்கு எதுக்கு 7 வயசு 5 வயசு ஆகணும். அன்னைக்கே உபநயனமும் பண்ணிடுறா, காயத்ரி மந்திரம் உபதேசம் ஆவறது. அங்க வந்திருந்தவ அத்தனை பேரும் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விஷயம் அந்த குழந்தைக்கு கொடுக்கறா. கஷ்யப பிரஜாபதி அறையில மேகலை அப்படின்னு இடுப்புல கட்டிக்க கூடிய ஒரு சரடு கொடுக்கறா, தேவகுரு யக்ஞோபவீதத்தை கொடுக்கறா, பூமி தேவி கிருஷ்ணாஜின மான்தோல். எந்துக்கு மான்தோல் ஒரு பிரம்மச்சாரிக்கு எந்துக்கு அப்படின்னா, சுவாமி வந்து லக்ஷ்மி தாயார்ட்ட, அம்மா நான் வந்து வாமன அவதாரம் எடுக்க போறேன், மகாபலி சக்கரவர்த்தி உன்னை பார்த்தா தெரிஞ்சுண்டுடுவா, நானே டிராமா பண்ண போறேன், இதுல நீ வக்ஷஸ்தலத்துல இருந்த எப்படி அப்படின்னு சொன்னாலும் நான் அகலமாட்டேன் அப்படின்னு அட்டம் பிடிச்சாலாம். அது மட்டும் இல்லைமா, இன்னொரு விஷயம், நீ மகாலட்சுமி நீ வக்ஷஸ்தலத்துல இருக்கத்த நீ கடாட்சம் பண்ணிட்டேன்னா மகாபலி சக்கரவர்த்தியிலேருந்து எப்படி நான் பதவி வாங்கி கொடுப்பேன், இந்திரனுக்கு எப்படி தேவர்களை காப்பாத்துவேன்மா, நீங்க அதெல்லாம் உங்க பாடு, நான் மாறமாட்டேன் அப்படின்னு சரி மறைச்சிட்டு போறோம். அந்த மறைவுக்கு தானாம் கிருஷ்ணாஜினம் மான் தோல். அப்ப அப்படி பூமி தேவி, இந்த பூமி தேவியே நானே தரேன் அப்படின்னு விட்டு கிருஷ்ணாஜினத்தை கொடுத்தா. வனங்களுக்கெல்லாம் அதிபனான சோமதேவன் யாரு, சந்திரன், பலாச தண்டத்தை கொடுத்தா. அம்மை திதி தேவி இடுப்ப மறைக்கிறதுக்கு கௌபீன வஸ்திரத்தை கொடுத்தா. அந்தரீக்ஷ தேவதை கொடையை கொடுத்தார். லோகத்தினுடைய பாலகனான வாமன பிரம்மச்சாரிக்கு என்னெல்லாம் அவசியமோ அதெல்லாரும் கொடுக்கறா. பிரம்மதேவன் ஜபமாலை, சப்தரிஷிகள் தர்பை, ஜலபாத்திரம், பிரம்மாணி வந்து ஜபமாலை, சப்தரிஷிகள் தர்பை, இப்படி அந்த ஒரு பிரம்மச்சாரியோடைய கோலம் எப்படி இருக்கணுமோ அதுக்குண்டான அத்தனை விஷயத்தையும், லாஸ்ட்ல குபேரன் பிக்ஷா பாத்திரத்தையும் கொடுத்தார். உமாதேவி பிக்ஷையையும் கொடுத்தா, முதல்ல தொடங்கி வச்சது உமாதேவியா, அன்னபூர்ணேஸ்வரியான உமாதேவி பிக்ஷையும் கொடுத்து அந்த வாமன ஸ்வரூபனான பகவானை எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றதுக்காக தயார்படுத்தி எடுத்துட்டா அத்தனை தேவர்களும். ஸ்ருத்வாஸ்வமேதேர்யஜமானமூர்ஜிதம் பலிம் ப்ருகூணாம் உபகல்பிதைஸ்ததஹ ஜகாம தத்ராகில சாரசம்ப்ருதோ பாரேனகாம் சன்னமயன் பதே பதே. அதுக்கப்புறம் சுக்ராதி முனிவர்களுடைய ஆபிமுக்கியத்துல நடந்த அஸ்வமேத யாகம் நடந்துருக்கு, பலி சக்கரவர்த்தி பண்றார் அப்படிங்கிற விஷயத்தை காதால கேட்டு அந்த ஸ்தலத்துக்கு சமஸ்த பல வீரியங்களையும் சேர்த்துட்டு இருக்க கூட அந்த ஸ்ரீ வாமனமூர்த்தி தன்னுடைய சரீர பாரத்தால ஒவ்வொரு அடி வச்சுட்டு பூமியை ஒரு சன்னம எஞ்சகாம பூமியில ஒவ்வொரு அடி அடியா குஞ்சு காலனா அந்த குஞ்சு காலை வச்சு அந்த இடத்துக்கு போனாலும் எங்க அப்படின்னா அந்த யாகம் எங்க நடக்கிறது, தம் நர்மதாயாஸ்தே உத்தரே பலேரிய ரிப்பிஜஸ்தே பிருகு கச்ச சன்யகே. நர்மதா நதியோடைய உத்தர தடையில எங்க பிருகு கச்சவம் அப்படிங்கிற புண்ணிய ஸ்தலத்துல மகாபலி ரித்விகர்கள் எல்லாம் கூப்பிட்டு மகாயஜ்ஞம் நடத்தின்னு இருக்கார். அங்க பிராமணர் யாரும் இல்லையா அப்படிங்கறதுனால ஒரு ரவிம் யதார்த்தம் ஒரு சூரிய நாட்டமா ஒரு பிரம்மச்சாரியை பார்த்தார். அந்த இடத்துல பகவான் வந்துட்டார், வாமனாவதாரம் எடுத்துட்டு மகாபலி சக்கரவர்த்தி நடத்தக்கூடிய அந்த யாகத்துக்கு வந்து சேர்ந்தார். மேலும் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது நாளைக்கு அனுபவிக்கலாம். ஸ்ரீஹரயே நமஹ. ஸ்வஸ்தி ப்ரஜாபிய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீம் மகேஷாஹ. கோ ப்ராஹ்மணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. காயேன வாசா மனசேந்திரியார்வா புத்தியாத்மனா வா ப்ரகதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜெய் போலோ வாமனமூர்த்திக்கு ஜெய். ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய. ராம ராம ராம ராம ராம ராம.